Come on, I smoke, I drink, I'm in a live-in relationship. This is modern culture. Yeah. Modern culture. If you call this the westernization of modern culture, then this song is dedicated right for you. Hip hop, Tamilia, Mungal, RD. Let's go. Mappula mappula thiriyira bombala ennadi nadakkudhu sendamil nattila ellarkum vanakkamunga mano parakkudhunga mappula mappula thiriyira bombala ennadi nadakkudhu sendamil nattila ellarkum vanakkamunga mano parakkudhunga. Hi girls, how are you ya? பத்து மாசம் பழகின பின்னே who are you da? மூன்றே சொற்கள் I love you da. அதன் கதம் கூட உனக்கு தெரியலையா? ஹே சீனா லீனா வீணா மீனா கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும் வெட்டிசின்னு வேணா. தமிழ்நாட்டை விட்டு புட்டு ஃபாரினுக்கு போனா தாய்மொழி தமிழினை மறந்திட வேணா. ரோஹிணி மோகினி யாமினி காமினி பிகரின்னு நினைச்சிட்டு செய்யறது காமெடி. அமிலைய தப்பு சொல்லும் வெட்டி வேலை வேணாண்டி. அவன் என்னதான் பாக்குறான் போல புண்ண கெனடி. தப்புல மப்புல திரியிற பொம்பல என்னடி நடக்குது செந்தமிழ் நாட்டுல எல்லாருக்கும் வணக்கமுங்க மானோ பறக்குதுங்க. தப்புல மப்புல திரியிற பொம்பல என்னடி நடக்குது செந்தமிழ் நாட்டுல எல்லாருக்கும் வணக்கமுங்க மானோ பறக்குதுங்க. எல்லா பொண்ணுங்களையும் குறை சொல்லவில்லைங்க, என்ன பெத்த தெய்வம் கூட பொம்பல தானுங்க. எல்லா பசங்களும் இப்ப எங்க பக்கம் வாங்க, உங்களையும் சேர்ந்து கெடுத்துட்டு வாங்க. நூறுல அம்பதாவதி படித்த அழகிது கிளப்புல மப்புல தம்மடிச்சு திரியுது. கஞ்சாட காட்டுற காலம் எல்லாம் மாறி கஞ்சா அடிக்குதுங்க ஐயோ கன்றாவி. மப்புல மப்புல திரியிற பொம்பல என்னடி நடக்குது செந்தமிழ் நாட்டுல எல்லாருக்கும் வணக்கமுங்க மானோ பறக்குதுங்க. அழகான பொண்ணுதான் அதுக்கேத்த கண்ணுதான் அவ கிட்ட இருக்குது ஒரு பாட்டில் ரம்மதான். அழகான பொண்ணுதான் அதுக்கேத்த கண்ணுதான் ரம் கூட இருக்குது அரப்பக்க தம்மதான். தேவதையே நீ தேவையில்லை போய் புகைய போட்டு தள்ளுதுங்க. காஞ்சி பட்ட விட்டு புட்டி கர்ச்சீப்பு கட்டுதுங்க கர்ச்சீப்பு கட்டுதுங்க. கிளப்புல மப்புல திரியிற பொம்பல என்னடி நடக்குது செந்தமிழ் நாட்டுல எல்லாருக்கும் வணக்கமுங்க மானோ பறக்குதுங்க. கிளப்புல மப்புல திரியிற பொம்பல என்னடி நடக்குது செந்தமிழ் நாட்டுல எல்லாருக்கும் வணக்கமுங்க மானோ பறக்குதுங்க. நகைய போட்ட காலம் போய் புகைய போட்டு தள்ளுதுங்க. காஞ்சி பட்ட விட்டு புட்டி கர்ச்சீப்பு கட்டுதுங்க கர்ச்சீப்பு கட்டுதுங்க.